கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வந்தபடியினாலே நான் கர்த்தரை என்றென்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய பலவீனங்களில் அவர் பலமாய் இருந்தபடியினாலே நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய வேலைக்காரங்களில் அநேக வேலை பள்ளி நிமித்தமாய் அநேக இடத்துல நான் பலவீனப்பட்டிருந்தேன். ஆனாலும் இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய இந்த பிரசன்னத்திற்குள்ளாய் வரும்பொழுது இங்கே வரும்பொழுது கூட நான் பலவீனத்தோடு தான் வந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்திலே என்னை நிரப்பி என்னிடத்திலே இல்லாத பலத்தை அவர் தந்ததை நான் உணர்ந்தேன். நான் அதை இப்படி போல இந்த அளவிற்கு நான் பலமாய் இருப்பேன் என்பது எனக்கு தெரியாது. இந்த அளவுக்கு பலமாய் நான் கர்த்தரை துதிப்பேன் என்பதும் எனக்கு தெரியாது. என்னுடைய மனசுல பல எண்ணங்களும் ஓட்டங்களும் தான் ஓடிக்கொண்டிருந்துச்சு. நான் அதை குறித்து எண்ணத்தோடும் கலக்கத்தோடும் நான் இருந்தேன். ஆனாலும் கூட கர்த்தருடைய வல்லமை இறங்கின போது அது எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை. நான் இப்ப விடுதலையோடு இந்த இடத்துல நான் நிற்கிறேன். எவ்வளவு பேர் தேவனுடைய வல்லமையினாலே விடுதலையாக்கப்படுகிறதை நீங்க விரும்புறீங்க? மனுஷனான அல்ல, மனுஷ பலத்தினாலும் அல்ல, தேவனுடைய வல்லமையினாலும் தேவனுடைய பலத்தினாலும் நாம் நிரப்பப்படும்படியாய் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 18:18 நாம் வாசிக்க பொழுது, 1 கொரிந்தியர் 1:18 The message of the cross is foolish to those who are headed for destruction, but to we who are being saved know it is the very power of God. Amen. வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது. The Bible says that being saved know it is the very power of God. பலன் என்பது மனுஷனுக்கு இருக்கு. Strength is for everyone available. ஆனால் தேவ பலம் என்பது தேவனால் கொடுக்கப்படுகிற வல்லமை. அந்த தேவ பலத்திற்கு முன்பாக எந்த பலமும் எந்த செயலும் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த தேவ பலம் எப்படி வருகிறது என்றும் வேதம் சொல்லுகிறது. இது சிலுவையை பற்றிய உபதேசத்தினாலே இந்த தேவ பலம் வருகிறது என்று சொல்லுகிறது. அங்கதான் தேவனுடைய பலம் இருக்கிறது. ஆனால் அந்த சிலுவை பற்றிய காரியத்தை நீங்க வாசிச்சா பைபிள்ல, அது இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு மனிதனாய் பூமியில வாழ்ந்த ஒரு மனிதனுடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம் என்பது முடிவு. That is an enemy. அது பலம் கிடையாது. That's not a strength. அது பலவீனம். That's a weakness. ஆனா வேதம் சொல்லுகிறது, the Bible tells us, அங்கதான் தேவனுடைய பலம் இருக்கிறது என்று சொல்லுகிறது. There is the power of God. மனுஷனுடைய பார்வையிலையும் மனுஷனுடைய நோக்கத்திலையும் மனுஷனுடைய பார்வையிலையும் மனுஷனுடைய நோக்கத்திலையும் ஒரு காரியம் இருக்கும். There is something. அவர்கள் இதுதான் சரி என்று நம்புவார்கள். And they will believe that's the correct thing. இதுதான் முறை என்று நம்புவார்கள். They will believe that's the correct approach. ஆனால் தேவனுடைய பார்வையிலேயோ, But in the eyes of God, அது முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். It will be totally different. நாம் முடிந்து விட்டது என்று நினைப்போம். ஆனால் அங்கேதான் கர்த்தர் தொடக்கத்தை வைப்பார். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு இயேசு கிறிஸ்து முடிந்து விட்டார் என்று எல்லாரும் நினைத்தார்கள். இயேசு கிறிஸ்துவோட சரீரத்திலிருந்து எல்லா இரத்தமும் சிந்தப்பட்டு விட்டது, ஆகவே இனி ஒன்றுமே இல்லை, சார் இரத்தத்துல தான் உயிர் இருக்கிறது, ஆகவே அது சிந்தப்பட்டாயிட்டு அதுல ஒன்றும் இல்லை என்று எல்லாரும் நினைத்தார்கள். ஆனா அந்த இரத்தத்தை கொண்டுதான் நமக்கு மீட்பை உண்டு பண்ணும்படியா, அந்த இரத்தத்தை கொண்டுதான் அவருடைய திருச்சபையை ஆண்டவர் பெற்றுக் கொண்டார் என்று பைபிள் அப்ப உலக பார்வையில ரத்தம் ஒரு சரீரத்திலிருந்து வெளியில போயிட்டு இருந்தா முடிஞ்சிட்டு. அங்க உயிர் இல்ல, முடிஞ்சது என்று அர்த்தம். There is no more life in it. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது. But the blood of Jesus is completely living and amongst us. அதுதான் அந்த சரீரமாகிய நமக்குள் அந்த இரத்தம் இருக்கிறது. அந்த சரீரத்தை விட்டு வெளியில வந்து, இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை விட்டு வெளியில வந்து, சரீரமாகிய நமக்குள், நம்முடைய சரீரமாகிய அவருடைய சபைக்குள் அந்த இரத்தம் இருக்கிறது. அதனாலதான் இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம், சபை உயிரோடு இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே நாம் உயிரோடு இருக்கிறோம். இது உலகத்தின் பார்வையில ஒன்றும் இல்லை, ஆனால் தேவனுடைய பார்வையில இதுதான் மிகப்பெரிய சத்தியம். இதுதான் கர்த்தர் அவர் கொடுக்கிறதான சத்தியம். வேதம் சிலுவையை பற்றிய உபதேசம் என்று சொல்லுகிறது. ரத்தத்தை விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அந்த ரத்தத்தில் ஒரு உபதேசம் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. அதற்குள்ள அந்த சத்தியம் என்பது ரட்சிக்கப்படுகிற மக்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று கொடுக்கப்படுகிறது தான் சத்தியம். இங்க பாருங்கள், இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கும், பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவாய் தெரியும். ரோமர் ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்தே வாசிக்கலாம். என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாயமானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அப்ப சிலுவையை பற்றிய உபதேசம், ஆகவே சிலுவையை பற்றிய உபதேசம் என்பது என்ன என்று சொன்னால், கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது போல நாமும் மரிப்பது ஆகும். நான் உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். சிலுவையிலே ரெண்டு காரியம், முக்கியமான காரியம் இருக்கு. ஒன்று சிலுவையை சுமக்கிறது, ரெண்டும் வித்தியாசம், ரெண்டையும் குழப்பிக் கொள்ள கூடாது. ரெண்டு கல்லர்களை பக்கத்துல வச்சு சிலுவையில் அடித்தார்கள் என்று பைபிள்ல இருக்கு. We know that there were two thieves hanging beside Jesus on the cross. ஆனா இயேசு மட்டும்தான் சிலுவையில மரித்தார். மற்ற ரெண்டு பேரும் சிலுவையில் மரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை போல சிலுவையில மற்றவர்களையும் வச்சு கல்லனா வச்சு இவரும் கல்ல ரெண்டு காட்டுவதற்கு முற்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு இவர்களுக்கும் இயேசுவை போல மரண தண்டனை கொடுத்தும் ஆனால் இவர்கள் மரிக்கல. இயேசு மட்டும்தான் சிலுவையில மரித்தார். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை உறுதி செய்வதற்கு குத்தி பார்த்தார்கள். பிலாத்து ஆச்சரியப்பட்டார், இயேசு கிறிஸ்து இவ்வளவு சீக்கிரமா மரிச்சு போட்டாரா என்று ஆச்சரியப்பட்டார். மற்றவர்கள் மரிக்கல, நேரம் போயிட்டது, ஆகவே அவருடைய கால்களை முறித்தார்கள் என்று இருக்கிறார். அதற்கு பிறகுதான் அவளுக்கு மரணம் உண்டாயிற்று. அவர்கள் மரிச்சிருந்தா காலை முறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த சிலுவை மரணத்தை சரியாக செய்தார். அவருக்கு பக்கத்துல மனிதர்கள் சாத்தான் பொய்யான மரணத்தை பாருங்க இவரும் அப்படித்தான் என்று பொய்யான போலியான சிலுவைகளை ரெண்டு வைத்தும் even when Satan was trying to mislead and to perpetrate it also the other two beside him were also dying. கடவுளுடைய திட்டம் இயேசு கிறிஸ்துவில் மட்டும்தான் நிறைவேறியது. God's plan only was completed because of Jesus and in Jesus. இயேசு மட்டும்தான் சிலுவையில அந்த நேரத்துல மரித்தார். At that time only Jesus died. ஆகவே மரணம் என்பது, சிலுவை மரணம் என்பது ஒரு பெரிய அடையாளம். So the death on the cross is a big sign for us. பெரிய உபதேசம். It's a big message for us. ஏனென்றா மற்ற ரெண்டு பேரும் நமக்காக சிலுவையில மரிக்கல. Because the two other people didn't die for us on the cross. அவர்களும் மரித்திருந்தால் if they were to die, சாத்தான் காட்டியிருப்பான். Satan could have shown us. பாருங்க எல்லாரும் தான் சிலுவையில மரித்தார்கள், இயேசுவும் அவர்களை போடுவரா மரிச்சு போயிட்டாருன்னு சொல்லுவான். See, everybody has died on the cross and Jesus died like one of them. ஆனா தேவன் பாருங்க இயேசுவை மட்டும் அவர் எந்த மிஷனுக்காக வந்தாரோ இயேசுவை மட்டும் அந்த மரணத்துல மூழ்கும்படியால் அந்த பாத்திரத்தை அவர் செய்யும்படியால் அவர் அதை ஃபுல்ஃபில் பண்ணும்படியால் இயேசுக்கு மட்டும் தான் அந்த மரணம், மற்றவர்களுக்கு அந்த மரணம் இல்லை. But God fulfilled his purpose by only letting God, Jesus die on the cross and not the other person. இதுல என்ன செய்தி என்றால் the message behind this, நாமும் சிலுவையில் மரிக்க வேண்டும். We also have to die on the cross. இயேசு கிறிஸ்துவை போல மரணத்திற்குள்ளாகி என்றுதான் பைபிள்ல இருக்கு. எப்படி இயேசு கிறிஸ்து மரித்தாரோ அதே போல அந்த மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆகிலும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இங்கே வேதத்துல நாம் வாசித்த இந்த ரோமர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார், அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதல் சாலையிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லுகிறார். Since we have been united with him in his death, we will also be raised to life as he was. அவருடைய மரணத்திற்குள்ளாக என்று வேதம் சொல்லுகிறது. In his death, the Bible says. அப்ப இயேசுவின் மரணம் என்பது என்ன என்றால், So what does the death of Jesus mean? இயேசுவின் சிலுவையின் மரணம் என்பது என்ன சொல்லுகிறது என்றால், What does the death on the cross of Jesus mean? நாமும் அவரை போல அந்த சிலுவையில் மரிக்க வேண்டும். We also have to die like him on the cross. அதற்காக இப்ப நம்ம சரீரத்துல போய் நாம சிலுவை கட்டிட்டு நாம மரிக்கிறதா? அது ஆவிக்குரிய மரணத்தை சொல்லுகிறது. பாருங்க எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், ஆகையால் நாம என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படி பாவத்தின் நிரக்கம் சொல்லுவோமோ கூடாது, பாவத்திற்கு மரித்த நாம் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், டைங் ஆன் தி க்ராஸ் என்பது பாவத்திற்கு மரிப்பது என்று அர்த்தம். So what it actually means verse 2, of course, since we have died to the sin, it says. அப்ப பாவத்தினுடைய மரணத்தை தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொன்னால், அங்க சிலுவையிலே அவர் மரித்தது, சிலுவையிலே மரித்தது பாவத்திற்கான மரணம். So the death of Jesus on the cross means the death of the sin. நீங்களும் நானும் அப்படி போலவே நம்முடைய பாவத்திற்கு மரிப்பதற்கு அடையாளமாக ஞான ஸ்நானத்தை நாம் பெற்றோம் என்று பைபிள் சொல்லுது. And the Bible also says that you and me have they took baptism just to represent the death of the same like Jesus. இயேசுனுடைய மரணத்தை போலவே நாமும் மரிக்கப்பட்டோம், மரணத்துக்குள்ளாகி அப்படிதான் சொல்லுகிறேன். பாருங்க திரும்பவும் வாசிக்க, பாவத்திற்கு மறித்த நாம் அதில் எப்படி பிழைப்போம்? எப்போ நம்ம பாவத்துக்கு மறித்தோம், எப்போ மறித்தோம் என்றால், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்கு உள்ளாகி. அப்போ அந்த ஞான ஸ்நானம் என்பது இயேசுவை போல சிலுவையில், இயேசுவை போல மறிக்கிறதல்ல, சிலுவையில மறிக்கிறது. இயேசு கிறிஸ்து சாதாரணமாக மறிக்கல, அவர் சிலுவையில மறித்தார். ஆகவே அந்த சிலுவை மரணத்திற்கு அடையாளமாய் அங்கே வேதம் சொல்லுகிறத பார்க்கலாம். So the Bible says, since we have died to sin, how can we continue to live in it? Or have you forgotten that when we were joined with Christ Jesus in baptism, we joined him in his death? So that means that the death of Jesus on the cross is representing our baptism and the death of the sin. நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்றும் அறிந்திருக்கிறோம். We know that our old sinful selves were crucified with Christ so that sin might lose its power in our dead lives. அப்ப நாம் நினைக்க கூடாது, இல்ல எனக்கு சிலுவை மரணம் தேவை இல்லை என்று நாம் நினைக்க முடியாது. So we should not think that the crucified death is not needed for us. இந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஞான ஸ்நானத்திலே அவர் செய்திருக்கிறார். God has did this already in our baptism. நீங்க பாவத்திற்கு மரித்து இயேசுவை போல மரித்து நீங்க எழுப்பப்பட்டிருக்கிறீர்கள். Like you were died in the sin during the baptism and raised again in Jesus. ஆகவே நமக்கு என்ன அடையாளமா? பாவத்திற்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறான். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறான். And it says that our old sinful selves were crucified with Christ so that sin might lose its power in our lives. அப்ப இப்போ நீங்க யாரு? So who are we now? நாம் புதிதாய் பிறந்த ஜனங்கள், புதிதான மக்கள், new creation. We are new creation. தெளிவாய் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்க, கலாத்தியர் 2 அதிகாரம் 17-20. நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்துக்கு காரணரோ அல்லவே? நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாய பிரமாணத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு மரித்தேனே. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் பாருங்க, இந்த வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாகப்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோம் ஆனால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே? அதாவது மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட நமக்குள் இன்னமும் பாவம் காணப்படுமே ஆனால் அதுக்கு கிறிஸ்து காரணர் அல்ல. ஏனென்றால் கிறிஸ்து என்ன செய்துட்டார்? பாவ சரீரத்தை சிலுவையில ஆணி அடிச்சிட்டார். எப்ப கிறிஸ்துவை அங்க சாத்தான் ஆணி அடித்தானோ அப்பொழுதே தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய சரீரங்களும் அங்கே ஆணி அடிக்கப்பட்டாயிற்று. ஆனா நாம் தான் என்ன செய்கிறோம்? நம்முடைய சரீரம் இன்னும் உயிரோடு இருக்கிறதாக நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். So when Jesus was crucified, also our sins were crucified together with him, but we are still thinking that our bodies are still alive. இப்பொழுது நாம் விடுதலை பெற்ற மக்கள். We are now people of deliverance. எதிலிருந்து விடுதலை பெற்ற மக்கள்? பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற மக்கள். We are delivered from the sin. சாதாரணமாய் நாம் சொல்ல வேண்டுமானால் நீங்க நம்ம கேட்கிறோம், ஒருத்தர பார்த்து நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்கிறோம். For example, if you ask someone if he has been saved by God. அதை விட உண்மையா நீங்க கேட்க வேண்டியது பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்களான்னு தான் கேட்கணும். But the real question you have to ask is, have you been saved from the sin? ஏனென்றால் அதுதான் உண்மையான ரட்சிப்பு. அதுதான் சிலுவையில நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததுக்கு காரணம் அந்த பாவத்தை அவர் அங்கே சிலுவையில ஆணி அடித்தார். ஆகவே என்னுடைய உங்களுடைய பாவங்கள் அங்கே ஆணி அடிக்கப்பட்டிருக்கு. அது சிலுவையில மரித்தாயிற்று என்று பார்க்கிறோம். ஏனென்றா பக்கத்துல இல்ல, not beside Jesus. கிறிஸ்து உடனே என்று பைபிள் சொல்லுகிறது. With Jesus the Bible. இயேசு கிறிஸ்து உடனே நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். I was crucified together with Jesus on the cross. இப்ப நாம சிலுவையை குறித்து தியானிச்சா, if we now read about the cross. நாம் சிலுவையை குறித்து யோசிக்கும் பொழுது, when we think about the cross. அங்க சிலுவையில இயேசு கிறிஸ்து தொங்குகிறார் என்று மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். We only think that Jesus is hanging on the cross. அங்க என்னுடைய சரீரம் அங்க அடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து போயிடும். But we forget that our bodies are also crucified with him. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்து உடனே சிலுவையில் அறையப்பட்டேன். Apostle Paul says my old self has been crucified with Christ. அப்ப அவர் தன்னை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அவர் சிலுவையை பார்க்கும் பொழுது, அங்கே அவருடைய பாவ சரீரம், அடிக்கப்பட்ட பாவ சரீரத்தை அவர் பார்க்கிறார். அப்ப இது எந்த சரீரம்? அவர் சொல்லுகிறார், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். He says it's no longer I who live but Christ lives in me. நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? What we think always is நான் கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனா நான் உயிர் பெற்றேன் என்று நான் நினைக்கிறேன். We always think that when I accepted Jesus that I got life again. இல்ல. That's not true. நான் மரித்து போனேன். I actually died. நான் சிலுவையிலே அடிக்கப்பட்டேன். I was crucified on. எனக்குள் இருப்பவர் இயேசு கிறிஸ்து. But the God is living inside. ஜீவனாய் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. The one who is living in me is Jesus. அவர் மட்டும்தான் எனக்குள்ள வாழுகிறார். He only is living inside. அவருடைய விருப்பம் மட்டும்தான் எனக்குள்ள வாழுகிறது. Only his wish is living in. அப்படி என்றால் இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? So that means how should I live in this world? என்னுடைய விருப்பத்தின்படி இந்த சரீரம் இயங்குமா? Should this body function like I wish? அல்லது அவர் விரும்புகிறபடி என்னுடைய சரீரம் நடக்குமா? How should it அவர் சொல்லுகிறார், பாருங்க, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். He's saying it's no longer I who live but Christ lives in me, so I live in this earthly body by trusting in the Son of God who loved me and gave himself for me. அவர் சொல்லையில தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லல. He didn't say he's living because he trusts the Son of God. அவர் சொல்கிறார், எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். He's saying I live this earthly body because trusting the Son of God who loved and gave himself for me. எங்க அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார்? Where did he give? சிலுவையில ஒப்பு கொடுத்தார். He gave himself to us on the cross. அப்ப அந்த சிலுவை தான் நான் விசுவாசிக்க வேண்டிய இடம். இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக இடத்துல பைபிள்ல இருக்கு. புதிய ஏற்பாட்டில் ஈவன் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு தூதர்கள் வந்து சொல்லுகிறார்களே, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்று சொல்லுகிறார்கள். When they ask who are you looking for, they say the one that was crucified. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், Apostle Paul says, கொலோசியருக்கு நினைக்கிறேன், in Colossians, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அல்லாமல் வேறொன்றையும் நீங்கள் அறிய எனக்கு மனதில்லை என்று சொல்லுகிறார். I didn't wish you know anything else than that Jesus was crucified. அப்ப சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்பதை இன்னைக்கு அநேகர் மறந்து போனோம். So a lot of us forget that Jesus was crucified. நமக்கு அன்பு செய்கிற இயேசு வேண்டும். We need the love, the God who loves us. நம்ம எல்லாவற்றையும் பராமரிக்கிற, நம்முடைய தேவைகளை சந்திக்கிற இயேசு கிறிஸ்து வேண்டும். We need a God that takes care of our needs. நம்மை பராமரிக்கிற, ப்ரொவைட் பண்ண, எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இயேசு கிறிஸ்து நமக்கு வேண்டும். And the one that provides us everything that we need and cares for us. ஆனால் எனக்காக உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் எப்படி பார்க்கிறோம்? But how are we looking at the Jesus who was crucified for you? நமக்கு ஏன் அது பார்க்க கஷ்டமா இருக்குனா? Why is it so difficult for us to look at it? அப்படி அவரை சிலுவையில பார்த்தா, if you look at him on the cross, அங்க என்ன தெரியும்? என்னுடைய சரீரம் தெரியும். We will also see our sinful body with him. என்னுடைய சரீரம், மரித்து போன சரீரம் அங்க இருக்குறது தெரியும். We will see our dead body with him hanging. எனக்குள் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறது தெரியும். We will see that Jesus is living inside us. ஆகவே நாம் உண்மையான குமாரனை பற்றும் தேவனுடைய குமாரன் எனக்காய் தம்மை ஒப்பு கொடுத்த அந்த சிலுவையை பார்த்தால் என்னுடைய வாழ்க்கை மாறிடும். Our life will change when we look at the cross and see the Son of God who loved and gave himself for us. இந்த கலாத்தியர் 2 அதிகாரத்துல in this Galatians chapter 2 நீங்க மேல கொஞ்சம் போய் வாசிச்சா if you read some verses above it, அவர் நியாய பிரமாணத்தில் இருந்து விடுதலை ஆகிறதை குறித்து அவர் பேசுகிறார். You will read that he will tell you from the நியாயப்பிரமாணம் தெரியுமா இருக்காது இங்கிலீஷ்ல ஓல்ட் கவர்னமெண்ட். ஆனா அவர் அதிலிருந்து விடுதலையானதை குறித்து பேசுகிறார். And he's telling about that he was delivered from it. அவர் அந்த கலாச்சாரத்திலே வளர்ந்தவர். He was raised up in that culture. அவர் அந்த கலாச்சாரத்துக்காக வைராக்கியமாய் இருந்தார். And he was very strong in this culture. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு தான் இயேசு கிறிஸ்துவிட்ட வந்தார். But he left all that behind him and came to Jesus. அப்ப சிலுவையில் அறையப்படுதல் என்றால் என்ன? So being crucified means. இங்க பவுல் அப்போஸ்தலர் மீன் பண்றது என்ன? Paul apostle means. இந்த கலாத்தியர் 2 அவர் என்ன மீன் பண்றார் என்றால், in this chapter Galatians chapter 2 நீங்க இருந்த எல்லா இடத்தையும் விட்டுட்டு வருகிறது தான் அவர் பேசுகிறார். It means leaving behind anything that you had with you and coming to Jesus. எல்லாத்தையும் விட்டுட்டு கலாச்சாரம் குடும்பம் எல்லா காரியத்தையும் விட்டுட்டு அவரை பின்பற்றுவதை குறித்து அவர் பேசுகிறார். He is talking about following Jesus by leaving anything, your family, your relations, everything behind it and following Jesus. பாருங்க அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம், அப்ப நமக்கு தெளிவாய் தெரியும். Let's read another verse. கலாத்தியர் 5 அதிகாரம் 24. Galatians chapter 5 verse 24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவுள். Verse 24, those who belong to Christ Jesus have nailed the passions and desires of their sinful nature to his cross and crucified them there. பாருங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். Jesus has been crucified. கிறிஸ்துவினுடையவர்களும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். But also the child of God are also. நாம் பாவத்திற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டோம். We have been crucified because of the sin. நம்முடைய கலாச்சாரங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டோம். We were crucified for our cultures. இப்பொழுது நம்முடைய மாமிச இச்சைகளை விட்டு விடும்படியா சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறோம். And now we have been nailed for the passions and the desires of our sinful nature. நம்முடைய ஆசைகள் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கு. Our desires have been crucified with Jesus. அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி நமக்கு இன்னொரு ஆசை வர முடியும் இந்த உலகத்துல? So how can another desire come in us when it was crucified already? நம்முடைய பாவம் அங்க அடிக்கப்பட்டாயிற்று. Our sin was already crucified. அப்ப நமக்குள்ள அந்த பாவ எண்ணம் இனி வரக்கூடாது. So sinful thoughts should not come in. நம்முடைய கலாச்சாரங்கள் எல்லாம் அங்க அடிக்கப்பட்டாயிற்று. All cultures were crucified. அது திரும்ப நமக்குள்ள வரக்கூடாது. இங்க வேதம் சொல்லுகிறது சிலுவையில மாமிசமும் அதனுடைய இச்சைகளும் அடிக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது இந்த வசனத்தை ஏன் இவர் இப்படி சொன்னார் தெரியுமா? இதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும். பாருங்க 18 இருந்து வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபைகள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியவைகளை. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதென்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் யாருக்கு சொல்லுகிறேன்? உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சியடக்கம், இப்படிப்பட்ட விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், மாமிசத்தையும் அதன் இச்சைகள் என்பதையும் அங்க லிஸ்ட் போட்டிருக்குது. அதான் மாமிசத்தின் கிரியைகள். அப்போ ஒரு கிறிஸ்தவன், நீங்க நானும் கிறிஸ்தவனா இருந்தா நாம் யார் தெரியுமா? விபச்சாரம் சிலுவையில அடைக்கப்பட்டிருக்கும், வேசித்தனம் சிலுவையில அடிக்கப்பட்டிருக்க வேண்டும், அசுத்தம் அந்த சிலுவையில அடிக்கப்பட்டிருக்க வேண்டும், காம விகாரம் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும், விக்கிரக ஆராதனை சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும், பில்லி சூனியம் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும், பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபைகள் சண்டை கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மாட்டுபேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் இவைகள் எல்லாம் எங்க அடிக்கப்பட்டிருக்கணும்? சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கும். Sinful and the desireful thing that are mentioned in verse 19 and 20 of those should also have been crucified together with. அதைத்தான் வேதம் என்ன சொன்னது என்றால் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தார்கள். And that's what the Bible means by the desires and the passions that were crucified together with. அப்ப மாம்சமும் அதனுடைய ஆசை இச்சை என்னன்னு நம்ம வேதத்துல தேடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இங்கேயே கொடுக்கப்பட்டிருக்கு லிஸ்ட். So we don't have to research ourselves because the list has been given for us in the Bible. அதே மாதிரி ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் என்று அங்க பைபிள்ல 18ல தொடங்குறது பார்க்கிறோம். But the same Bible also tells us when you are led by the Holy Spirit. அந்த ஆவியின் கனி என்பதை இங்க வேதம் அங்க சொல்கிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், விச்சயடக்கம், இப்படிப்பட்ட விரோதமானது பிரமாணம் ஒன்றும் இல்லை என்று சொல்லிட்டு அதை எப்படி முடியுதுன்னு பாருங்க. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. And the Bible also lists us all the good things that we have to be giving us, like the good fruits, like joy, love, peace, patience, kindness, goodness, faithfulness, etc. And it ends by saying, since we are living by the Spirit, let us follow the Spirit's leading in every part of our lives. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன என்றால், ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிற மக்களுடைய வாழ்க்கை தான் ஆவியினால நடத்தப்படுகிறது. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. So the real meaning of a spiritual life is the people who are giving spiritual fruits in their life. அதுதான் உண்மையாக அது பைபிள் எப்படி சொல்லுது, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால். அப்ப ஒன்றுக்கு மரிக்கிறோம், இன்னைக்கு இன்னொன்றுக்கு பிழைக்கிறோம். அப்ப நம்ம மேல சொல்லப்பட்ட அந்த லிஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்யறோம், கெட்ட காரியங்களுக்கு நாம் மரித்து நல்ல காரியங்களை கனிகளை கொடுக்கும்படியே நாம் பிழைத்திருக்கிறோம். And the Bible clearly tells us that we have to die for the old and the bad things listed in the Bible. And we have to be living by the Spirit and giving the good fruits that's also mentioned in the Bible. இதுதான் பைபிள் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். That's what Apostle Paul says by being crucified together with the disciples. இன்றைக்கு நம்முடைய இந்த குணங்கள் எல்லாம் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கா? Are all these things actually crucified with us? நாம் செக் பண்ணி பார்க்கணும். We have to check it. நம்முடைய காரியங்களை சோதித்து பார்க்க வேண்டும். We have to analyze ourselves. பாருங்க, இன்னொரு காரியமும் சிலுவையில இருக்குது பைபிள் சொல்லுது. And there is one more thing about the cross in the Bible. கலாத்தியர் 6 அதிகாரம் Galatians chapter 6 14-ல் இருந்து 16 வரைக்கும் வாசிங்க. First 14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறென்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்கு குறித்த சேதமும் ஒன்றுமில்லை, குறித்த சேதமும் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பாருங்கள், இங்கே கலாத்து மக்கள் அவர்கள் நியாயப்பிரமாணத்தையும் விருத்த சேதனத்தை குறித்து அதிக கவனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அதுதான் வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவதற்கு அதுதான் அவசியம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். They were telling that was needed to get the salvation. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். That's why Apostle Paul says. அங்க கிறிஸ்துவுக்குள்ள விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. It doesn't matter whether we have been circumcised or not. புது சிருஷ்டியே காரியம். What really counts is whether we have been. இன்னைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். If you are in Christ we are a new creation. நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற யாரா இருந்தாலும் அவர் புதிய சிருஷ்டி. Whoever is living in Jesus is a new creation. அதனால தான் அவர் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். Only by that we know that he is living in Jesus. அவர் புது சிருஷ்டியா இருந்தால், புதிய ஒரு சரீரமாய் புதிய ஒரு மனிதனாய் இருந்தால் தான் அவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள முடியும். Only when we are new creation, we can know that he is living in Jesus. பாருங்க, அவர் சொல்லுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அப்ப சிலுவையை குறித்த மேன்மை பாராட்டுதல் என்றால் என்ன சொல்லுகிறார்? அந்த மேன்மையை சொல்லுகிறார் பாருங்க, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். இதுதான் சிலுவையினுடைய மகிமை, இதுதான் சிலுவையினுடைய மேன்மை. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தை நீங்க பார்க்கும் பொழுது இந்த உலகத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், அது சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது என்றால் மரித்து போயிற்று என்று பார்க்க வேண்டும். How we should look at this world is if it was crucified, it means it has died. சிலுவையில் அறைந்து மரித்து போயிருக்கு. உங்களுக்கு முன்பாய் உங்கள் கண்களுக்கு காணக்கூடிய எல்லா மேன்மைகளும் எல்லா மேட்டிமைகளும் எல்லா மேட்டிமையான கண்களும் கிறிஸ்து அழகா சொல்லுகிறார் பாருங்க. அவர் எப்படி சொல்லல, எப்படி சொல்லுகிறார் பாருங்க, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது. சாதாரண சிலுவை அறை உண்டு இல்ல, ஆனால் அவரால் என்று சொன்னால் அவரோடு கூட நான் பார்க்கும் பொழுது, அவருடைய பார்வையில நான் பார்க்கும் பொழுது எனக்கு இவைகள் எல்லாம் சிலுவையில மரித்து போச்சு. He's saying here, because of the cross, my interest in this world has been crucified, which means if you look at this world, the entire world, whatever you look in this, see and look at in this world, has been crucified and has died. இன்றைக்கு நியாய பிரமாணத்தில் அநேக காரியங்கள் ஆவிக்குரிய அர்த்தம் உள்ளவைகள். A lot of things in the Old Covenant have a spiritual meaning. நாம் அதை அறிந்து கொள்வதில்லை. And we don't recognize the meaning. பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியம் இருக்கு, மரித்ததற்கு என்று இருக்கு. In the Old Testament, there is a... மரித்த விலங்குகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது, தொடக்கூடாது. புதிய எனக்கு இந்த உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இந்த உலகம் மரித்து போயிருக்கிறது, இந்த மரணத்தை நீ தொடாத. இந்த மரணத்தை, மரணமாகிய உலகத்தை நீ தொடாது, அது உனக்குரியது அல்ல. பாருங்க, கிறிஸ்துவுக்குள் அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் ஒன்று, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை ஒன்றிருக்கிறேன். என்னுடைய பார்வையில் இந்த உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கு, எனக்கு இந்த உலகம் வேண்டாம். இந்த உலகத்தினுடைய பார்வையில் நானும் மரித்தவனாய் இருக்கிறேன். நீங்க எப்படி இந்த உலகத்தின் பார்வையில் இருக்க விரும்புறீங்க? இந்த உலகத்தின் பார்வை, உலக மக்கள் பார்வையில் நீங்க உயிருள்ளவர்களாய் அவர்களை போல இருக்க விரும்புகிறீர்களா? அல்லது அவர்களுக்கு முன்பாய் நீங்கள் மரித்தவர்களாய், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாய் இருக்க விரும்புகிறீர்களா? நீங்க கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால் அவர்கள் உங்களை தொட மாட்டார்கள், அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் உங்களை வெறுப்பார்கள், எல்லா துன்பங்களையும் உங்களுக்கு கொடுப்பார்கள், உங்களை புதைத்தே போடுவார்கள் மண்ணுக்குள்ள. ஏனென்றால் நீங்கள் அவர்களுக்கு முன்பாக அவர்களைப் போல உயிரோடு இல்லை என்பது அவர்களுடைய கணிப்பு. ஆனால் தேவனுடைய பார்வையிலேயோ, கடவுள் என்னை உங்களை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? என்னுடைய பழைய சரீரம் செத்து போச்சுன்னு ஆண்டவர் பார்க்கிறார். என்னுடைய பாவத்தை எல்லாவற்றையும் அவர் மறக்கிறார் என்று பைபிள்ல சொல்லியிருக்கேன். எப்படி அவர் மறக்கிறார், எப்படி அவரால் மறக்க முடியும்? அவர் மனுஷனா மறக்கிறதுக்கு? ஆனா அவர் எப்படி மறக்கிறார் என்றால், இந்த சரீரத்தை அவர் பார்க்க, என்னுடைய பழைய சரீரத்தை, பாவ சரீரத்தை அவர் சிலுவையில் அறைந்தபடியினாலே அதை சிலுவையில் அறைந்தவராகவே அவர் பார்க்கிறார். அது முடிஞ்சு போச்சு என்று பார்க்கிறார். என்னுடைய பாவம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, சிலுவையில் அடிக்கப்பட்டாயிற்று. Our sins has ended and has died on the cross. என்னுடைய சரீரத்தை, என்னுடைய பாவத்தை நான் சிலுவையில ஒப்பு கொடுக்காம If I don't surrender my body on the cross, என்னுடைய ஆவியை மாத்துமாவே அவருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்காம, If I don't surrender my spirit to him, நான் ஆண்டவரிடம் எதிர்பார்க்க முடியாது ஆண்டவர் என்னை மன்னிக்கிறார் என்று. I cannot expect that God will forgive me. கடவுள் நம்முடைய பாவத்தை எல்லாவற்றையும் அங்க சிலுவையில தொங்கின அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நினைவு கூர்ந்துதான் மன்னிக்கிறார். God forgives all our sins by reminding us that all our old bodies and old sins has been crucified together with Jesus. Jesus ஓட என்னுடைய சரீரம் மரிக்கப்பட்டது என்பதற்காக மட்டும்தான் எனக்கு இந்த மன்னிப்பு கிடைச்சிருக்கு. Only because our body was crucified with Jesus we got forgiveness. நீங்க எல்லாரும் புதிய சிருஷ்டி. You are all new creations. நீங்க எல்லாரும் கிறிஸ்துவின் மரணத்தினாலே புதிய சிருஷ்டியாய் எழும்பி இருக்கிறீங்க. அந்த மரணம் இல்லாமல் போனால் அந்த உயிர் தெழுதல் கிடையாது. அவர் மரித்தபடியினாலே அந்த உயிர் தெழுதலுடைய வல்லமையினாலே இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல உயிரோட தேவனுடைய பிள்ளையாக நாம் இருக்கிறோம். Only because he died, because of the power of his resurrection, you and me are standing here as child of God. சிலுவை மிக அவசியம். The cross is very important. சிலுவையில் மரித்த இயேசு மிக அவசியம். The Jesus who died on the cross is very important. சிலுவையில் நீங்களும் நானும் மரித்திருக்கிறோம் என்பதை நினைக்கிறதும் அதை மறவாமல் இருக்கிறதும் அவசியம். And remembering that you and me also died with Jesus on the cross is also important. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கலைன்றா உங்களுக்கு உயிர் தெழுதல் கிடையாது. If you haven't died in Jesus, there is no resurrection. இன்றைக்கு வரைக்கும் நம்ம முழுமையாய் நம்ம மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கலைன்றா, even if you have to today you haven't surrendered ourselves completely, ஒப்பு கொடுத்துருவோம். We should do it now. நம்ம சரீரத்துல என்ன இருக்குதோ whatever is inside us, சிலுவையில ஒப்பு கொடுத்துருவோம். We should surrender it on the cross. சிலுவையில அறையும்படியா ஒப்பு கொடுத்துருவோம். We should nail it on the cross. கர்த்தர் அடுத்த கணமே அடுத்த நெக்ஸ்ட் செகண்ட் உங்களை அவர் புது சிருஷ்டியா மாத்திடுவார். And God will immediately change you in a new creation. நாம் புதிய சிருஷ்டியா மாறிடுவோம். We will transform in a new creation. உலகம் அதிசயப்படும். And the God will the world will look surprised. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், தன் ஜீவனை இழந்து போகிறவன் காத்து கொள்கிறவன் அதை இழந்து போவான், அதை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். That's why God said the one who keeps his life will lose it and the one who loses it will get new life again. உலகத்துல நீங்க காத்து கொண்டா தான் காப்பாத்தி கொள்ள முடியும். In this world if you try to keep it you will be saved. இல்லாட்டி நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா ஏனோ தானோ வாழ்ந்தீங்கன்னா இழந்து போயிடுவீங்க. If you are careless you will lose it. ஆனா தேவனுடைய பார்வையில மாறி தான் இருக்கு. It's the opposite. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை சிலுவையில ஒப்பு கொடுக்கிறது என்பது அவமானம் இல்ல. So giving our life on the cross is not shame. அவமானம் கிடையாது, அது நல்ல ஒரு காரியம். It's not a shame, it's a good thing. இயேசு கிறிஸ்து எப்ப அந்த சிலுவையில ஏறினாரோ, when Jesus on the cross, crucified on the cross, அந்த சிலுவை மகிமையான சிலுவையாய் மாறிற்று. That cross became a holy full and a high full cross. இன்றைக்கு அந்த சிலுவை நாம் பார்க்கும் பொழுது அந்த சிலுவையில நீங்களும் நானும் இருக்கிறோம், நான் மரிச்சு போயிட்டேன் என்றது என்னுடைய தண்டனை நீக்கப்பட்டு. And you have to look at the cross because of that our penalty was removed. அதை இயேசு கிறிஸ்து செய்தார். And that Jesus did for us. அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் செய்துச்சு. And the blood of Jesus did that for us. அது எப்படி நடந்தது என்றால், and how did it நம்முடைய மனது அதை அறிந்து கொள்ளும்படியாய், நம்முடைய மனதில் அந்த மாற்றம் உண்டாயிற்று என்றால், என்னுடைய சரீரமும் என்னுடைய பாவம் உங்களுடைய மனசுல இப்போ ஒரு பாவம் வருது, ஒரு பாவத்தினுடைய எண்ணம் வருதுண்டா, உடனடியாக நாம் நினைக்க வேண்டும், ஓ இதை நான் சிலுவையில் அறிஞ்சிரும். எப்பெல்லாம் நமக்கு வருகிறதோ அதை நினைக்கணும், இது எனக்குரியது அல்ல. Whenever a bad thought is coming we have to say it's not something for me. இது என்னுடையது அல்ல, இது என்னுடைய புதிய சரீரத்துக்குரியது அல்ல. This is not something for me from new creation of my body. இது எனக்கு தேவை இல்ல. This doesn't belong to me. அது உங்களுக்கு இருக்காது அதுக்கு பிறகு. And then it will go away from you. ஏனென்றால் நீங்க அதுக்கு அடிமை இல்ல. Because you will no longer be addicted to it. ஏன்னா அந்த அடிமைத்தனம் அங்க கொல்லப்பட்டாயிற்று. Because the addiction has been died on the cross. எல்லாம் அடிக்கப்பட்டாயிற்று. நம்முடைய வாழ்க்கையில முழுமையாய் நீங்களும் நானும் ஒப்பு கொடுத்தா அது முழுவதும் சிலுவையில அடிக்கப்பட்டிருக்கு. ஆகவே உங்களுக்கு எதிராய் எழும்பக்கூடிய எந்த ஒரு பாவத்தின் செய்கைக்கும் நீங்க சொல்லுங்க, நீ என்ன மேற்கொள்ள முடியாது, அதை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிச்சிருக்கார். So against every power that's rising against you, every sinful thing, you have to say that you cannot conquer me because Jesus has already conquered you on the cross by crucifying me. இயேசு கிறிஸ்து எனக்காக இதெல்லாம் மேற்கொண்டுட்டார். Jesus already conquered. நான் என்னை தானே சிலுவையில் அடிச்சா if I crucify myself, எனக்கு மரணம். I will get the death. ஆனா நான் எந்த சிலுவையில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு தெரியுமா? But on which cross am I surrendering myself? அந்த சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசு அந்த சிலுவைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். I am surrendering myself on the cross where Jesus got the victory. அங்க அவர் பாவத்தை மேற்கொண்டார். There he conquered the sin. மரணத்தை மேற்கொண்டார். He conquered the death. சாத்தானை மேற்கொண்டார். He conquered Satan. அந்த மரணத்திற்கு அடையாளமாகி அந்த சிலுவை ஜெயத்தின் அடையாளமா மாறிற்று. And the cross was a sign of death, now became a sign of victory. இப்ப அந்த விக்டரியான அந்த இதுல உங்க சரீரத்தை ஒப்பு கொடுத்தா நமக்கும் வெற்றி. இந்த உலகத்துல யாரும் வாழ முடியாத ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ்ந்து காட்ட முடியும். ஏனென்றா வாழ்றது நான் இல்லை, கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறார். அந்த வெற்றியை அவரே எனக்கு தருகிறார். நம்முடைய வேலை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறது மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில நாம் ஒப்பு கொடுத்துருவோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துருவோம். நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய எண்ணங்களை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய செயல்களை நடத்தைகளை ஒப்பு கொடுப்போம். எல்லாவற்றையும் அவருடைய சிலுவையில ஒப்பு கொடுத்துருவோம். சிலுவை என்றால் மரணம், அதற்கு பிறகு வெற்றி. அவ்வளவுதான், அது மட்டும்தான் அந்த சிலுவையில், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில இருக்கு. மற்ற ரெண்டு பேர்த்த சிலுவையிலும் காலம் முறிச்சார்கள், கையை முறிச்சார்கள், மரணம் கேட்டபடி வரையில வேதனை மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில மட்டும்தான் வெற்றி இருந்துச்சு. அதைத்தான் யாருமே மாற்ற முடியல. அந்த வெற்றியை யாரும் பறிக்க முடியல. அதே சிலுவையில நீங்களும் நானும் அறியப்பட்டா, இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டால், வெற்றி எனக்கு இல்லையே என்று யாரும் சொல்ல முடியாது. No one of us can say that we have no victory. அது நிச்சயமான வெற்றியின் அடையாளம் சிலுவை. We will definitely get victory because the cross is a sign of victory. ஆகவே அந்த வெற்றிக்குள்ள உங்களை ஒப்பு கொடுப்போம். So let's surrender us in that victory. நாம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நன்றியோட கூட சோத்திரம் பண்ணுகிறோம். வார்த்தைக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, கர்த்தாவே, உங்களோட சிலுவையில் ஆண்டவரே சோத்திரம் ஐயா, நாங்கள் உண்மை மாத்திரமல்ல எங்களையும் அந்த சிலுவையில் காண்கிறோம். எங்களுடைய பாவ மனுஷனை அந்த சிலுவையில் காண்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம், பாவத்துக்கு மறித்த அந்த மனுஷனை காண்கிறோம். எங்களுடைய ஆசைகள் இச்சைகள் எல்லாம் அங்கே அடிக்கப்பட்டு மறித்து போனதை நாங்கள் காண்கிறோம். ஆகவே அதற்கு ஜீவன் இல்லை, ஆகவே அதை எங்களை மேற்கொள்ள முடியாது, ஆகவே அதற்கு அதிகாரமும் கிடையாது என்பதை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் இனி பாவத்திற்கு அடிமைகள் அல்ல. ஆண்டவரே, நாங்கள் அறிக்கை செய்கிறோம், நாங்கள் இனி பாவத்திற்கு அடிமைகள் அல்ல. நாங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வெற்றிக்கு ஆண்டவரே நாங்கள் உரிமையாளர்கள். ஆண்டவரே துதிக்கிறோம், இந்த சிலுவையிலே நீர் வெற்றி சிறந்தீர் என்று வேதம் சொல்லுகிறதே ஆண்டவரே. அதே சிலுவையிலே நாங்களும் அடிக்கப்பட்டிருக்கிறபடியினால் ஆண்டவரே துதிக்கிறோம், ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவரே வெற்றியைத்தார். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் யார் ஆண்டவரே இந்த வேதனைகளோடு, இந்த பாவத்தின் துன்பங்களிலும், இந்த பாவத்தின் சோதனைகளிலும் தங்களை ஆண்டவரே துதிக்கிற விட்டுக் கொடுக்க முடியாதபடி தவிக்கிறார்களோ ஆண்டவரே, அவருடைய மனதை இன்றோடு மாற்றும். ஆண்டவரே, என்னுடைய சரீரம், என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய இருதயம், என்னுடைய சிந்தை எல்லாம் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கு என்பதை ஆண்டவரே காணட்டும். ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, என்னால் ஜெயம் பெற முடியவில்லையே? முடியும். என் இயேசு ஜெயம் பெற்றார். நான் என்ன சிலுவையில் ஒப்புக் கொடுத்தால் எனக்கும் அந்த இயேசுவினுடைய ஜெயம், இயேசுவினுடைய ஜெயம் எனக்கு உண்டு என்பதை ஆண்டவரே துதிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் உணர ஆண்டவரே நிற்கிறவை செய்யும். ஆண்டவர், உடைய சிலுவை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாய் தேவரை பாராட்டின மகத்துவம் உள்ள கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். சத்துருவானவன் கலைகளை விதைக்காத படிக்கும் ஆண்டவர், உடைய பிள்ளைகளை ஆண்டவர் கிருபை நான் படிக்கும். எல்லாவற்றையும் திருப்பாத்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பரும் இரட்சகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். சிவனே, நன்றி.